செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ? கனவினில் எந்த உயிர் உறவாகி, விடிகையில் இன்று அழுது பிரிவாகி, தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ? திரைகள் இட்டாலும் மறைந்து கொள்ளாது, அறைகள் இட்டாலும் வழியில் நில்லாது, பொன்னினதி தன்னினதி ஜீவனதி. அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி, இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும்? ஞாபக வேதனை மீறுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ, பாடிடுமோ, ஆடிடுமோ, பாடிடுமோ? ராஜதீபமே வாசலில் வாராய குயிலே, குயிலே, குயிலே, குயிலே, உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆரோ ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே, நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே, நீதானே, நீதானே. விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய்? விழி இல்லை எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய்? நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், சிந்து சந்தம் சொந்தம், கத்திச் செல்லும் முத்து சிற்பம், கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம், இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம், கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம், முல்லை பூவில் முள்ளுண்டோ கள்ளு கொண்டு விழுந்த வேஷம் என்ன ராஜதீபமே? ಸಗಣ ತಗಣ ಪಗಣ ಸಗಣ ತಗಣ ಪಗಣ ಗಗಣ